ருந்தன்னு, ருந்தன்னுனா ருணத்தி தாத்துவது, அதாவது கட்டுப்படுத்துறது, தடுக்கிறது, சத்ரு பிரத்யம் அது, அதாவது கட்டுப்படுத்தி கொண்டு கண்டினியூஸ் அது, ஆசைகளாகிற யானைகளை அடக்கி கொண்டு, ஆனா தான் கட்டற்று அடங்காத லீலைகளை உடைய அந்த ஹேதீஸ்வராங்குஷ மகா பாத்து. ரொம்ப அற்புதமா அந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. அனன்யான்வய பக்தானம் ந அந்ய அன்வய அனன்யான்வய பக்தஹ அனன்யான்வய பக்தஹ தேஷாம். வேறு தெய்வத்தினிடம் பற்று இல்லாமல் எம்பெருமானை மட்டும் நாடுபவர்கள், பக்தி செலுத்துபவர்கள், அவர்களுடைய ஆசைகள் என்கிற யானைகள் அவற்றை அடக்கிக் கொண்டு அனங்குஷ விஹாரக தான் தன்னுடைய லீலைகளில் தடையற்றதாக விளங்கும் ஹேதீஸ்வரஸ்ய அங்குஷா சக்கரத்தாழ்வாருடைய அங்குஷமானது வஹ பாத்து. அனன்யான்வய பக்தானாம் ஆஷா மதங்கஜான் ருந்தன்னு அனங்குஷ விஹாரக ஹேதீஸ்வராங்குஷ வஹ பாத்து அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தமானது அமைகிறது. ஸ்ரீ ஷோடஷாயுத ஸ்தோத்ரம் சப்தமஹ ஸ்லோகஹ. சம்போய ஷலபாயந்தே யத்ர பாபானி தேஹினாம் ஸபாது ஷதவக்த்ராக்னி ஹேதீஸ்வரஸ்ய வஹ. பாது ந க்ரியாபதம், முன்ன சொன்ன மாதிரி லோட்லகாரம், பிரதம புருஷஹ ஏகவச்சனம், காப்பாற்றட்டும். யாரை காப்பாற்றட்டும்? வஹா யுஷ்மான் வஹா, உங்களை காப்பாற்றட்டும். யார் காப்பாற்றட்டும்? சதவக்த்ர அக்னி ஹேதிஹி. சதம்னா நூறு, சதம் வக்த்ரம்னா முகம், திருமுகம். சதம் வக்த்ராணி யஸ்ய சதவக்த்ரஹா, அது அக்னிக்கு விசேஷம். சதவக்த்ராக்னிஹி, அதாவது சதவக்த்ராக்னின்னு ஒரு ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்துக்கு என்ன, எப்படி கற்பனை பண்ணிக்கணும், அதுக்கு நூறு முகங்கள், நூறு வாய் இருக்கிறதாவும் நூறு வாய் இருந்தும் அக்னியை கக்கறா மாதிரி, அதான் அதனுடைய ஒரு வடிவமாக இருக்கணும். ஹேதி சதவக்த்ராக்னி, சதவக்த்ராக்னிஹி இது ஹேதிஹி, சதவக்த்ராக்னி ஹேதிஹி. அந்த நூறு முகங்களை உடைய அக்னி என்ற ஆயுதம் வஹ பாத்து, யுஷ்மான் பாத்து. சஹன்னு போட்டிருக்கார் அந்த. ஸோ அந்த சொன்னா முன்னாடி சொன்ன மாதிரி மேல விசேஷணங்கள் இருக்கணும், அதை சொல்லிட்டு அப்படிப்பட்டன்னு அர்த்தம். யாருடைய? ஹேதீஸ்வரஸ்ய, ஹேதீனாம் ஈஸ்வரஹா ஹேதீஸ்வரஹா தஸ்ய ஹேதீஸ்வரஸ்ய, சுதர்ஷன ஆழ்வாருடைய அந்த நூறு முகங்களையுடைய அக்னி என்கிற ஆயுதமானது உங்களை காப்பாற்றட்டும். யத்ர தேஹினாம் பாபானி சம்பூய ஷலபாயந்தே, ஷலபாயந்தே யத்ர, யத்ரனா யஸ்மின், அதிகரணம் எதில் அர்த்தம். சப்தமி பக்தி அது வந்து யத்ரன்றது அதிகம், எங்கே எதில். தேஹினாம் தேகா அஸ்ய அஸ்தி இது தேஹின், அதாவது ஜீவாத்மாக்கள். தேஹினான்றது ஷஷ்டி விபக்தி பகுவச்சனம், ஜீவாத்மாக்களுடைய அர்த்தமா இருக்கு. இப்போ சேதனர்கள் கர்மவசத்தினாலும் தேகத்தை உடையவர்கள். தேஹினாம் பாப்பாணி, பாப்பம் பாப்பே பாப்பாணி, துரிதங்களானவை. சம்பூய, சம்பூயன்றது பூ தாத்து, பூ சத்தாயம் தாத்து அது, அந்த தாத்துனுடைய லபந்தம் எப்பன பிரத்தியம் அது உபசர்க்கத்தோட வரும். சம்பூய, சம்பூயன்னு சொல்லிச்சு நன்றாக சேர்ந்து ஒன்னா திரண்டுன்னு அர்த்தம். ஷலபாயந்தேன்றது சம்ஸ்கிருதத்துல ஒரு விசேஷமா ஒரு பிரயோகம் அது, அதாவது நவுன்ஸ் வந்து வேர்ப் ஆகும், நவுன் ஃபார்ம்ஸ் அப்படியே வேர்ப் ஆகும். காக்க கிம் கருடாயத்தேன்னு ஸ்லோகங்கள்லாம் கூட இருக்கு. காக்கா என்ன கருடன் ஆகுமா இல்ல கருடன் மாதிரி பண்றதான்னு கேட்போம். ஸோ கருடவத்து ஆச்சரித்தி இல்ல கருடைவ ஆச்சரித்தி. இப்போ ஷலபக, ஷலபகன்னு வட்டில் பூச்சி, ஷலபாயத்தே அப்படின்னா விட்டில் பூச்சி மாதிரி, அந்த விட்டில் பூச்சி மாதிரி, விட்டில் பூச்சி என்ன பண்ணும், நெருப்புல விழுவோம். அப்ப இந்த பாப்பங்கள்லாம் விட்டில் பூச்சி மாதிரி ஆகி இந்த சதமுகாக்னி, இந்த சதவக்திராக்னின்ற அந்த ஆயுதத்துல தாங்களே வந்து விழறதான். பாபானி சம்பூய சலபாயந்தே டூரல்ல போட்டிருக்கார். ஏன்னா பாபானி, பாப்பங்கள்லாம் ஒன்று கூடி வெட்டில் பூச்சிகள் போல, யஸ்மின் எதில் தாங்களே வந்து விழுந்து பொசுங்குகின்றனவோ. இது அழகா ஒரு ஓமை கொடுத்திருக்கார் சுவாமி. நெருப்பு வந்து அந்த சதபக்தராக்னிக்கு கம்பேர் பண்ணிட்டு, பாப்பங்களை எல்லாம் விட்டில் பூச்சி மாதிரி கம்பேர் பண்ணி அவைகள் விழுந்து நசியுமோ. அப்படிப்பட்ட ஹேதீஸ்வரஸ்ய சஹ சதபக்தராக்னி ஹேதிஹி வஹ பாது யத்ர தேஹினாம் பாபாணி சம்பூய சலபாயந்தே ஹேதீஸ்வரஸ்ய சஹ சதபக்தராக்னி ஹேதிஹி வஹ பாது. அது நன்மயம். எந்த ஆயுதத்தில், எதில்ன்றது இப்ப ஆயுதத்துக்கு விசேஷனம், அதாவது எந்த ஆயுதத்தில் ஜீவாத்மாக்களுடைய பாபங்கள் ஒன்று கூடி, சம்பூயன ஒன்று கூடி வெட்டில் பூச்சிகளைப் போல அந்த ஆயுதத்தில் விழுந்து நசுகின்றனவோ. அதாவது அந்த சக்கரதாரர் உபாசனம் பண்ணச்சு, நம்ம பக்தியோடு இருக்குச்சு, நம்ம பாபங்களை எல்லாம் அவர் போக்குறாருன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஹேதீஸ்வரஸ்ய திருவாழி ஆழ்வானுடைய சக்கரத்தாழ்வாருடைய சக அந்த சதவக்திர அக்னி ஹேதிஹி, நூறு முகங்களை உடைய ஆயுதமாக இருக்கக்கூடிய அந்த அக்னி உங்களை காப்பாற்றட்டும். இதுதான் அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தமாறுது. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.